கல்யாணத்தேனில தாய்ச்சாத பாலில நீரானே வானில என்னோடு வானில தீயாத வெண்ணில உன் காதல் கண்ணில ஆகாயம் மண்ணில கல்யாணத்தே நில காய்ச்சாத பாலின தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்து கூடலா போமே ஆவலா வாவானிலா கல்யாணத்தேனிலா ஆய்ச்சாத பாலிலா நீரானே வானிலா என்னோடு வானிலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் என்னிலா உன் பார்வை தன்னிலா உன் சொல்லிலா கல்யாணத்தே நிலா தாய்ச்சாத பாலில நீரானே வானில என்னோடு வானில தீயாத வெண்ணில உன் காதல் கண்ணில ஆகாயம் மண்ணில கல்யாணத்தே நில தாய்ச்சாத பாலில